నిష్కంటక ప్రశమయోగ నిషేవ నీజాం ఛాయా విశేష పరిభూత సమస్త తాపాం స్వర్గాపవర్గ సరణిం భవతీం ముఖంతి స్వచ్ఛంద సూకరవధూం అవధూత పంకాం. శ్రీ భూస్తుతి 22వ పద్యం. இந்த கடைசியில கேட்கப்பட்ட அவதூத பங்காம்ன்றது அவதூத பங்காகான்னு சில சில பாடங்கள்ல இருக்கு. இதனால அடியில் வந்து இந்த லிப்கோ பப்ளிகேஷன்ஸ்ல போட்ட சுவாமி ஸ்ரீ ராமதேசிகாச்சாரிய சுவாமியினுடைய உரையை அனுசரிச்சுதான் பிரதானமா இங்க விஞ்ஞாபிச்சிருக்க அர்த்தத்தை. அதனால அவதூத பங்காம்னே எடுத்துக்கலாம். அவதூத பங்காம்னா போக்கடிக்கப்பட்ட அழுக்கு இத்தியாதிகள். அது பூமி பிராட்டிக்கும் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல அன்பைய மாறுது. அவளை வந்து கடலக்கடியிலேருந்து எம்பெருமான் மீட்டதுனால எல்லாத்தையும் போக்கிட்டு வந்தான். பட்ட மகிழ்ச்சியாக அபிஷேகம்லாம் ஆகியிருக்கான்ட்டு இல்லை அவதூத பங்காகனு சில பாடங்கள் வச்சுட்டு இருக்க. பட் நம்ம அவதூத பங்காம்னு வச்சுட்டே பார்க்கலாம். சந்தகா, அதாவது போன பத்தியத்தில் சந்தகா துவாம் அவயந்தின்னு சொன்னார். பட்ட மகிழ்ச்சியாக பெரியோர்கள் சாதுக்கள் உன்னை அறிகின்றனர்னு சொன்னார். அதே சந்தகா இங்கே எடுத்துக்கணும். இங்கே தனியாக அந்த பத்தியத்தில் கர்த்தபதம் போடலை. அவர்கள் பவதீம் உஷந்தி, உன்னை அறிகின்றனர் அல்லது உன்னை விரும்புகின்றனர் அடைகின்றனர் வச்சுக்கலாம். எதுவான்னு கேட்டா சரணிம். சரணிம்னா வழி, அதாவது ஸ்வர்கத்துக்கோ மோட்சத்துக்கோ நீ தான் வழி அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு காரணம் சொல்லணும். அதுக்கு காரணமாக தான் அந்த கீழே இருக்கக்கூடிய பத்தியம் இது பாதங்கள்லாம் இருக்கு. நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேவனியம்னா அதுக்கு ஸ்லேடை இருக்கு. பூமி பிராட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை பூமியாகவும் வச்சுக்கலாம். அதாவது வழின்னு சொன்னால் அந்த வழியை வந்து நம்ம போகிறதுக்கு அனுகூலமாக இருக்கணும். அதுக்கு வரைச்சு முள் இல்லாத குளிர்ச்சியோடு கூடிய நிழலோடு கூடிய பாதையாக நீ இருக்கான்னு அழகாக சொல் சாதிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்க்கச்சு பூமி பிராட்டியாக இருக்கச்சு அவளை வந்து யோகிகள்லாம் அடையக்கூடிய ஒரு யோகியதை உடையவள். மேலே வந்து தன்னுடைய எம்பெருமானுடைய சீற்றத்துக்கிட்டேருந்து இவ வந்து நமக்கு ஒரு நிழல் கொடுத்து அந்த சீற்றத்தில் நம்மளை காப்பாற்றலாம். அப்படிப்பட்டால உன்னை ஸ்வச்சந்த சுக்கரவதூம் அப்படின்னா அந்த தன் நிச்சயால் தோன்றிய வராக பெருமானுடைய மனைவியான உன்னை பவத்தியும் உஷந்தி, ஸ்வர்காபவர்க சரணியும் உஷந்தின்றது ஒரு சாராம்சம். அதாவது பூமி தேவியே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்களை கொடுக்க வழியாயிருத்தல் தாத்பரியம் சாதிக்கிற பிரிவா. இம்மை மறுமைக்கு இரண்டு அர்த்தம் சொல்லலாம். அதாவது பொதுவாக ஐஹிக ஆமுஷ்பிகன்னு சொல்லுவா. ஐஹிக்கன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள், ஆமுஷ்பிகம்னா இந்த லோகத்தை தவிர இருக்கக்கூடிய வேறு லோகங்கள், அங்க இருக்கக்கூடிய பலன்கள். இங்க வந்து ஸ்வர்க்கம்னு சொன்னதுனால இங்க இருக்கக்கூடிய பலன்களும் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்வர்காதிகள்னு சொல்லிச்சு ஸ்வர்க்கம் போய் அனுபவிக்க வேண்டிய பலன்கள் இருக்கும், அல்லது இந்த பூமியிலேயே அனுபவிக்க வேண்டிய பலன்களுக்கும், அப்பவர்க்கம்னா மோட்சத்துக்கும் உன்னையே வழியாக பெரியவர்கள் அடைகின்றனர் அல்லது விரும்புகின்றனர்னு தாத்பரியமா இருக்கு. அப்ப பவதீம் ஸ்வர்காபவர்க சரணிம் உஷந்தி, உன்னை பவதீன்றது அந்த பவத் சப்தம் ஸ்ரீலிங்கத்தில் பவதீம் த்வித்தியா விபக்தி ஏகவசனம், உன்னை ஸ்வர்காபவர்க சரணிம், சரணிகின வழி, சரணிம்னா அந்த வழியை வழியாக கருதுகின்றனர் ஸ்வர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும். நீ எப்படிப்பட்டவள்னு சொல்றது தான் மேல இருக்கக்கூடிய விசேஷணங்கள். ஸ்வச்சந்த சூக்கர வதூம், வதூஹு வதூனா பிரைடுன்னு சொல்லுவோம், மணப்பெண் அல்லது மனைவி. அப்போ வதூம்னா இப்போ எல்லாமே அந்த பவதீம்க்கு விசேஷமாக போடணும். அதனால ஸ்வச்சந்த, ஸ்வச்சந்தனால தன்னிச்சையாக அல்லது தன்னுடைய சங்கல்பத்தால், இச்சானே சங்கல்பம்தான், சங்கல்பத்தால் வராகமாக அவதரித்த எம்பெருமானுடைய மனைவியாகிய உன்னைன்னு தாத்பரியம். அவதூத பங்காம், அவதூத பங்காம்னா எந்த விதமான குற்றமும் அற்றவளாய். இது பூமி பிராட்டிக்கு சுவாபாவிகமாக எந்த விதமான குற்றம் அணகான்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவள், அப்படிப்பட்டவளான உன்னை அவதூத பங்காம்ன்றதும் வந்து இப்போ த்வித்தியாபக்தி ஏகவச்சனம், அதுவும் பவதீம் விசேஷனம். அதற்கு மேலே ஛ாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம்னு விசேஷனம் போட்டிருக்கார். இது பூமி பிராட்டி பம்மா பார்க்கச்சு முன்னையே சாதிச்சிருக்கார். எம்பெருமான் நமக்கு சீற்றம் சீற்றத்தோடு இருக்கா நம்ம மேலே, அந்த சீற்றத்தை வந்து நம்ம வந்து எங்கேயாவது மறைஞ்சின்றா தான் அந்த சீற்றத்திலேயே நம்ம தப்பிக்க முடியும். அப்போ மறைகிறதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு அந்த சீற்றம் தாக்காத இடத்துல நம்ம இருக்கணும். அது அப்போ பூமி பிராட்டியினுடைய திருவடியை பற்றினோம்னா அவ நிழல் நிழல் கொடுக்குறா நமக்கு. அந்த நிழல்னாலேயே நமக்கு பரிபூத, பரிபூத்தனா பரிபவம்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல இன்சல்ட் பண்றது அல்லது தாழ்த்துறது, பரிபவப்படுத்திட்டான்னு சொல்லுவா சப்ரசாதத்தை சொல்லிச்சு பெரியவா விவகாரத்துல. அப்போ பரிபூதன்னு சொன்னது அப்ப ஒழிக்கப்பட்ட வச்சுக்கலாம் அல்லது போக்கடிக்கப்பட்ட வச்சுக்கலாம். இது சமஸ்த தாபாம். இப்ப இது மொத்தமே பூமி பிராட்டியை குறிக்கிறது. அதாவது எவளுடைய அந்த இதில் சாயா விசேஷம்னு நன்னா காக்கிறதுன்னு வச்சுக்கலாம். எவளுடைய காப்பாற்றலால் அனைத்து விதமான தாபங்களும் போகின்றனவோ அவள் நர்த்தம் அவளை. ஸோ சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம், நம்முடைய தாபங்கள் அனைத்து தாபங்களும் எவளுடைய ஒரு இன்டர்வென்ஷன் வச்சுக்கலாம், அதனால போறதோ அவளை அப்படின்னு அர்த்தமா இருது. அதற்கு மேல நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேவனியாம், நிஷேவனியனாலே அனுபவிக்க தகுந்த அல்லது அடையத்தகுந்த. கோபாலம்சத்திலையும் அனிமேஷ நிஷேவனியாம், அனிமேஷ நிஷேவனியம்னு சாதிக்கிறார். இமை கொட்டாம பார்க்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய எம்பெருமானை பத்தி அப்படி சாதிக்கிறார். அப்ப யாரால் யோக பிரசம யோக நிஷ்கண்டக பிரசம யோக, நிஷ்கண்டகம்னா கண்டகம்னா முள்ளு, நிஷ்கண்டகம்னா முள்ளு இல்லாத. முள்ளுனா பொதுவா பிசிக்கலா முள்ள வந்து பூமி விராட்டி பக்கம் அன்பயம் பண்ண போறோம். இங்க வந்து தடை நர்த்தம், எந்த விதமான தடையும் இல்லாத பிரசம யோக. பிரசம யோகம்னா இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த யோகத்தினால நிஷேவனியாம், இது ஸ்ரீரங்கமா இருக்கிறதுனால நிஷேவனியா தாம், அடைய தகுந்தவளான உன்னை அப்படின்னு அர்த்தமா இருது. அப்ப பூமி பிராட்டி பக்கம் பார்க்கச்சு இந்த அர்த்தங்கள் கிடைக்கிறது. அடக்கம் அதாவது பிரசன்னம்னா யம நியம இத்தியாதிகள், தடையில்லாத யம நியம இத்தியாதிகளால் அடையத்தகுந்தவளான உன்னை மேல தன்னுடைய நன்கு காப்பாற்றுவதால் பக்தர்களை அவர்களுக்கு எம்பெருமானுடைய சீற்றம் வந்து அவர்கள் மீது படாதபடி, அதாவது அவர்களுடைய தாபத்தை போக்குபவளாகிய உன்னை, அவதூத பங்காம் எந்த வகையான குற்றமும் இல்லாதவளை, ஸ்வச்சந்த சூக்கரவதூம் தன் சங்கல்பத்தினால் வராகமாக அவதரித்த எம்பெருமானுடைய மனைவியான உன்னை, பவதியும் உன்னை ஸ்வர்காபவர்கசரணியும் உஷந்தின்னு அர்த்தம் பண்ணார். இப்ப நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேவனின்னு சொல்லிச்சு. பூமிக்கு சொல்லிச்சு, அதாவது எந்த விதமான இப்ப பாதைன்னு சொன்னா வச்சுக்கோ பெரியவா, அதாவது இது எப்படி வச்சுக்கலாம், பெரியவா சென்ற பாதைன்னு வச்சுருந்தோம்னா எல்லாத்தையும் ஏற்கனவே போக்கடிக்கப்பட்ட அது பாதையா இருக்கும். அப்ப பூமி பிராட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த அடியோட முள்ளெல்லாம் இல்லாம நடக்கிறதுக்கு தகுந்த பாதையா வச்சுருக்கலாம். சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாப்பாம், இப்ப நல்ல செடி கொடிகள் இல்ல மரங்கள் இருக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸை கொண்டு பார்த்தோம்னா இந்த பூமி வந்து இப்படி இந்த ரவுண்டா இருந்துட்டு சுழற்சி இருக்கிறதுனால தான் நமக்கு நிழலே கிடைக்கிறது. ஒரு பிளாட்டாவோ இல்ல அப்படி சுத்தாம இருந்ததுன்னா யோசிச்சு பார்த்தோம்னா நிழல் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கம்மியாயிடும். மலைகள் இருக்கிறது ஒரு பக்கம், இந்த பூமி சுத்துறதுனாலதான் நமக்கு அந்த இரவு ஏற்படுறது. அப்ப தன்னுடைய ஆகாரத்தினாலேயே அந்த சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபம், நம்முடைய தாபங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய தன்மையை உடைய அந்த பூமியை வச்சுக்கலாம். ஸ்வர்காபவர் அப்புறம் வந்து அவதூத பங்காம்னு சொல்லிச்சு, எம்பெருமான் பூமியை வந்து மீட்டெடுக்கிறார். அப்ப கடல்ல கீழே சேத்துல இருந்ததா வச்சுக்கலாம், அவளை தூக்கி எடுத்தப்ப மொத்த அழுக்கும் நீக்கப்பட்டவளாக வச்சுக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட பாதையை கொடுக்கற நம்ம நடந்து போறதுக்கு. ஸ்வச்சந்த சூக்கரவதுன்னு சொல்லிச்சு, இது அங்க பூமி பிராட்டிக்கும் பூமிக்கும் சமான அர்த்தம் தான். தன்னுடைய சங்கல்பத்தால் அவதரித்த வராக பெருமானுக்கு மனைவி ஆகிய உன்னை ஸ்வர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் வழியாக பெரியோர்கள் கருதுகின்றன தாத்பரியமா இருது. முக்கியமா பூமி பிராட்டிக்கு தான் அது அண்மையம் சரியா இருக்கு, பூமின்னு பார்க்கச்சே கொஞ்சம் இதுவா சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அண்மையத்தை பார்த்தோம்னா நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேவனியாம், சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம், அவதூத பங்காம், ஸ்வச்சந்த சூக்கர வதூம் பவதீம் ஸ்வர்காபவர்க சரணிம் உஷந்தி. பூமி பிராட்டி பக்கம் பார்க்கச்சே எந்தவித தடையும் இல்லாத யம நியமாதிகளை கொண்டு யோகாபியாசத்தினால அடைய வேண்டிய உன்னை, சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம், உன்னுடைய காக்கும் திறனால் அடியார்களுக்கு எந்த அனைத்து தாபங்களையும் அவர்களுடைய தாபங்களை போக்கடிப்பவளான உன்னை, அவதூத பங்காம் எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லாதவளான உன்னை, ஸ்வச்சந்த சூக்கர வதூம் சங்கல்பத்தால் வராகமாக தோன்றி எம்பெருமான் உடைய பட்ட மகிழ்ச்சியான உன்னை, பவதீம் உன்னை ஸ்வர்காபவர்க சரணி உஷந்தி. பெரியோர்கள் இங்க ஸ்வர்காதி பலன்களுக்கும் மோட்சத்துக்கும் உன்னையே வழியாக கருதுகின்றனர் தாத்பரியமாறுது. இத 22வது பத்தியத்துக்கு அர்த்தம்.